ஒரு ஸ்கூல் அது சொல்லுறத கேளு, சொல்லி தரத கேக்கலன்னா புத்திசாலிடா, நான் யாரு தெரியுமான்னு கேப்பான் கோமாளிடா. ஜாதி மதம் இனம் மொழி கலருன்னு பிரிக்கிறான், பிரிச்சு ஒன்னு அடிமையாக்கி ஆளணும்னு நினைக்கிறான். எல்லாமே நீதான்டா இறைவன்டா.